ஸ்ரீமதவான்வயசுதாம்புதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீஸ்ரீநிவாசகுருவர்யகிருபார்த்தசக்ரம் ஸ்ரீநவ்யரங்கயதிவர்யகிருதாத்மரக்ஷம் வந்தே சதாவரதலக்ஷ்மணதேசிகேந்திரம் பாரத்வாஜம் ஷடாரிம் சுபகுணான் பண்டிதேந்திரம் பஜேஹம் சூனம் நாராயணசிஸ்காரமாப்யக்ரந்தான்வீரருத்பீஷடாரே நஸ்தபாரம் நிசும்ஹே ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜயதி கிருபயாரங்கிணீ நஸ்தபாரம் தத்சம்ப்ராப்தாகமாந்தத்விதயமனுகணம் சிஷ்டதா பூர்ணமத்யம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஸ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராகம் யதிவரமனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்தலக்ஷ்மணமுனீந்தகுபார்த்தபோதம் தத்பாதயுக்மசரசீருஹபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருதபூரிபரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ருத்யந்தராமானுஜயதிநிருபதேஹே ப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாசராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே ஜ்ஞானவார்த்திம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஜீவனம் ஜகதாம் ஜீயாத் கிமப்யபகஹ ஸ்ப்ருதம் ஸ்வதந்த்ரம் ஸர்வதந்த்ரேஷு வெங்கடேஷாஹ்வயம் மஹா ப்ரணாமம் லக்ஷ்மணமுனிஹி ப்ரதிகிண்ணாது மாமகம் ப்ரஸாதயதி யஸ் ஸூக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் சமதமகுணதாந்தோதந்த வைதேசிகானாம் சரணமசரணானாம் மாதுஷாம் மாதவஸ்ய பதகமலமிதம் தே பாதுகே ரக்ஷய ரக்ஷயமாசீத் அனுதயனினதானாம் ஆகமானாம் நிதானம் சமதம குணதாந்த அப்போ ஹே பாதுகையே சம கண்ணு காது மூக்கு துவக்கு இப்படி இந்த ஞானேந்திரியங்கள் இருக்கே இந்த ஞானேந்திரியங்களை அடக்குவதுக்கு சமம்னு பேரு தமம்னா இது இந்த ஞான இந்திரியங்கள் அஞ்சு இருக்கே அது புற இந்திரியங்கள் கண்ணுக்கு தெரியும் ஆனா கண்ணுக்கு தெரியாத அகஇந்திரியமா இருக்கிறத இந்த தமன்னு சொல்லுவா அத மனசு அடக்கிறது அப்போ இந்த ஞானேந்திரியங்களை ஆன வெளியேந்திரியங்களை அடக்கிறதுன்ன உள்ளிந்திரியதான இந்த மனச அடக்கிறது என்ன அதுக்கப்புறம் குண குணன்னா எல்லா குணங்களும் இதுல குணங்களுக்கெல்லாம் மிக முக்கியமான குணம் எதுன்னா இந்த தயைதான் அந்த ஒரு குணம் மட்டும் எம்பெருமானிடத்துல இல்லைன்னா மீதி குணங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா தயை இல்லைன்னா மற்ற குணங்கள் சோபிக்காது. அதனால தயை முதலான குணங்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த தாந்தன்னு சொல்றதான பக்தி, இப்படி இந்த பக்தி முதலானவர்களுடைய உதந்த, இது விஷயங்களுக்கு அந்த சமாசாரத்திற்கு வைதேசிகானாம், வேறு தேசத்திலே விதேசத்திலே இருப்பவர்கள் வைதேசிகானாம். அப்போ பிற தேசங்களிலே வெளிதேசங்களிலே வசிப்பவர்களும் அசரணானாம், வேறு காப்பாற்றுபவர்கள் யாரும் இல்லாதவர்களுமான மாதுஷாம் அடியோங்களை போன்றவர்களுக்கு சரணம், அவை காப்பதாகவும் அனுதய நீதனானாம், சிருஷ்டி என்ன நாசம் என்ன இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதான ஆகமானாம், அந்த ஆகமங்களான வேதங்களுக்கு நிதானம், புதையல் மாதிரி இருக்கிற அல்லது ஒரு புதையலை எப்படி நாம பத்திரமா காப்பாற்றுவோமோ அந்த மாதிரி காப்பாற்ற தகுந்ததான இதம், இந்த மாதவசிய அந்த எம்பெருமானுடைய பத கமலம், அந்த தாமரப்பூ போன்றதான கூட்டறிய திருவடிகளை தே உனக்கு ரக்ஷியம் காப்பாற்ற தகுந்ததாக ஆசீத்து ஆயிற்று. சகல லோகங்களையும் எம்பெருமானுடைய திருவடி காப்பாத்துறது. ஆனா எந்த திருவடி சகல லோகங்களையும் காப்பாத்துறதோ அந்த திருவடியே ஹே பாதுகையே நீ காப்பாத்துற. அப்போ எம்பெருமானுடைய காப்பாற்றுதல் உயர்ந்ததா அல்லது அந்த எம்பெருமான் திருவடியோட சேர்த்து எம்பெருமானியே காப்பாத்துறையே, உன்னுடைய பிரபாவம் உசந்ததா மகிமை உசந்ததான்னா நிச்சயம் பெருமாளை காட்டிலும் பாதிகளுடைய மகிமைதான் அதிகம்ங்கிறது இந்த ஸ்லோகத்திலே நம் சுவாமி தேசிகன் நமக்கு அதி அற்புதமாக காட்டுறார். இப்போ கண் முதலான அந்த புற இந்திரியங்கள் இருக்கே, பாக்கியமா இருக்கிற இந்திரியங்கள் இருக்கே, அது நம்மள கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு அப்படியே கண்ணுக்கு ரம்யமான விஷயங்கள்லேயும் காதுக்கு இனிமையான விஷயங்கள்லேயும் இந்த நாக்குக்கு ருச்சிக்கு இருக்கதான விஷயத்திலேயும் இப்படி நம்மள கொண்டு போய் அதில் பாதாளத்தில் தள்ளி நாசம் பண்ணிடும். இப்படி அது நமக்கு கெட்ட வழியைத்தான் காமிக்குமே தவிர நல்ல வழியை ஒரு காலம் காமிக்காது. இப்படி இந்த கண்களான இந்திரியங்களை அடக்கணும். அப்புறம் இதையாவது ஒரு விதத்தில் சாதிச்சுக்கலாம், அந்த உள்ளிந்திரியமான மனசு இருக்கே அதை அடக்கிறதுங்கிறது அவ்வளவு சாமான்யமான விஷயம் இல்லை. அடியவங்களுக்கோ தயை முதலான குணங்கள் கொஞ்சமும் இல்லை. அந்த எம்பெருமான இடத்துல இருக்கிறத நாங்க பார்க்கறதும் இல்லை. எங்களுக்கு எம்பெருமான் மேலேயோ எம்பிராட்டி மேலேயோ எந்த விதமான பக்தியும் இல்லை. சரி, பக்தி தான் இல்லையே, வேறு நல்ல குணங்களாவது இருக்கான்னா அதுவும் கிஞ்சித்தும் இல்லை. அந்த எந்த இடத்துல கருணை குடிகொண்டிருக்கோ, எந்த இடத்துல தயையை பற்றி அதிகமான இது ஏற்படுறதோ, எந்த இடத்துல எம்பெருமான் அதிகமாக பக்தியினாலே தொழப்படுகிறானோ, அந்த பிரஸ்தாபம் இருக்கிற ஊரில் கூட கிட்ட கூட நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஊரிலிருந்து ரொம்ப தள்ளியே விலகியே இருப்போம். இப்போ இந்த மறைகளாலே வேதங்களாலே சொல்லப்பட்டதான எம்பெருமானுடைய திருவடியானது சகல உலகத்தையும் அடியோங்கள் உள்ளீடாக எல்லாரையும் காப்பாற்றுறது. ஆனா எந்த திருவடியானது அகில உலகத்தையே காப்பாத்துறதோ அந்த திருவடிய ஹே பாதுகையே நீ காப்பாத்துற. இப்போ அர்ச்சா ரூபமா பெருமாள் இல்லாத போனா என்ன ஆகும்? ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு சௌக்கியமே உண்டாகாது. ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்காகத்தான் பெருமாள் கோவிலில் எழுந்திருக்கிறார்னு சில பேர் சொல்றார். இப்போ அந்த பெருமாளை உயிர் உள்ளவராக லட்சத்துல ஒத்தராவது நினைச்சு பார்க்கிறாளான்னா கண்டிப்பா இல்லை. சரி, இப்போ எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்றாளே, எம்பெருமானுக்கு நிறைய கண்டரோட பண்றதுக்கு பிரசாதம், வெண்பொங்கல் என்ன, சக்கர பொங்கல் என்ன, கேசரி என்ன, புளியோதரை என்ன, சூண்டல் என்ன, எக்கச்சக்கமா பண்றாளே, அதெல்லாம் பக்தி இல்லாமையா பண்றா அப்படின்னு நாம கேட்டா இல்ல. போ பார்சாதி கோவில் சக்கர பொங்கல் ரொம்ப நன்னா இருக்கும், அது சாப்பிடணும்னு ஆசை. சரி, இன்னைக்கு ஒரு அரை தடியை விடுவோங்க, காசு கட்டுவோம்னு கட்டி இது பண்ற. அப்போ பக்தியினாலே இருக்கிறத காட்டிலும் தன் நாக்கினுடைய சபலம், அதுக்காக இந்த அது சரி பெருமாள் பிரசாதமாகவும் இருக்கட்டுமே அப்படிங்கறதான ஒரு இதுல பண்றாலே தவிர உண்மையான பக்தியோட பண்றது இல்லை. இதுல லட்சத்துல ஒத்தருக்காவது அந்த எம்பெருமான் மேல நிஜமான பக்தி இருக்கா அப்படின்னா அது கண்டிப்பா இல்ல. லட்சத்துல ஏதோ ஒருத்தர் கூட இருக்கலாம். அப்படி அந்த லட்சத்துல ஒருத்தர் இருக்காரே, அவளுக்காகத்தான் பகவான் அங்கே நித்தியசான்யமா இருந்திருக்கான், அங்கே திருக்கோயில்களிலே சேவை சாதிக்கிறான். அதனுடைய எம்பெருமானுடைய சாநித்தியம் இன்னும் போகாமல் இருக்கிறதுக்கு காரணமே அந்த லட்சத்துல ஒருத்தர் எம்பெருமான உண்மையா பக்தி பண்றாளே. அதனால இப்போ யார் நினைக்கிறா, சரி நம்ம கோவிலுக்கு போற இவாதான் நினைக்கிறா, அதுலேயே பொழப்ப நடத்திட்டு அதுலேயே தன்னுடைய ஜீவனத்தை இது பண்றாள அந்த அர்ச்சகாலாவது நினைக்கிறாளான்னா அவளும் இல்லை. இல்ல அந்த கோவில்ல அனந்த குத்து பரிச்சாரகால் இருக்காளே, அவளாவது நினைக்கிறாளானா இல்லை. சரி, அந்த தர்மகர்த்தாக்களாவது நினைக்கிறாளானா அவள் இல்லை. சரி, பக்தர்களா நினைக்கிறானா அவளும் இல்லை. இப்படி ஒருத்தர் கூட பெருமாளுடைய சுகத்தை நினைக்கலையே அப்படின்னு யாரோ லோகத்திலே ஒரு மகான் இப்படி எல்லாரும் உன்னுடைய சுகத்தை நினைக்கலையேன்னு நினைச்சு அந்த எம்பெருமான நினைச்சு அழறான் பாருங்கோ. அப்படி அந்த அவன் வருத்தப்படுறதுக்காகத்தான் அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார்னு இத அப்படியே நெக்குறும் வகையில அத்தி அற்புதமாக தன்னுடைய வியாக்கியானத்தில திரழ்ந்தொரு ஆண்டவன் சொல்லியாகும் அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கேன். இந்த நிதனம்ங்கிறது அழிவை சொல்லும், நிதானம்ங்கிறது நிதி புதையலை சொல்லும். அப்போ மாதவன் என்பது ஸ்ரீயப்பதியான பிராட்டியோடு சேர்ந்ததான பெருமாள். இப்போ இந்த அசரணர்ங்கிறவர் என்பது யார்? புகழ் ஒன்றும் இல்லாதவர்கள், நம்மள மாறி இருக்கிறவா. இப்போ நமக்கெல்லாம் புகழ் எது? அந்த எம்பெருமானுடைய திருவடி மட்டும்தான். சரி, இப்படி சொல்ற அடியோங்கள் மாறி இருக்கிறவா எப்படிப்பட்டவான்னு கேட்டா, அந்த புற இந்திரியங்களான கண்காது முதல்களை அடக்கி வைத்திருப்பதிலேயோ இல்ல உள்ளிந்திரியமான மனசை பட்டிமேயாதபடி அடக்கி வைப்பதிலேயோ சமம் தமம்னு சொல்றாளோனோ இந்த சமதமாதிகள்ல கிஞ்சித்தும் அபியாசம் இல்லாதவர்கள், அதை என்னன்னு கூட தெரியாதவா. இப்படி இந்த சமதமாதி குணங்கள் ஒருத்தனுக்கு இருந்தாதானே அவனை அது ஒரு அறவழியிலே இழுத்துச் செல்லும், வைராக்கியத்துடன் அவன் வாழ்க்கையை நடத்த வைக்கும். அது இல்லாதவன் அந்த சமத குணங்களுக்கு எதிர்த்தட்டாகி அடியோங்களைப் போன்று அவன் வாழ்க்கையை நடத்துகிறான். இப்போ இந்த நாம என்ன பண்றோம், இந்த எம்பெருமானுடைய நற்குணங்கள் எங்கு பேசப்படுகிறதோ அந்த மாதிரி இருக்கிற இடத்து கூட நாங்க வரமாட்டோம். சரி, அந்த இதுல ஒரு பெருமாளை பத்தி தான உபன்யாசம் கேட்கறதுன்னா அந்த லவ் ஸ்பீக்கர் சவுண்ட் எங்க நமக்கு கேட்காதோ அந்த அளவுக்கு அந்த போடுவோம். ஏன்னா அதை கேட்டா நமக்கு அது நல்லது விட்டுரும், அதுல நமக்கு இஷ்டம் இல்லை. அதனால ரொம்ப தூரம் ஒதுங்கி போயிடுறோம் நல்ல விஷயத்திலிருந்து. அப்போ ஆத்மகுணம் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, இப்படித்தான் நாங்களும் இருக்கோம், எங்களை சேர்ந்தவா எல்லாரும் இருக்கா. ஆனா இதுக்கு ஒரு தீர்வு தான் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் இருக்கே, பதக்கமலங்கள் இருக்கே, அதுதான் இத சரி பண்ணி வைக்கணும். சரி, இப்போ அதனுடைய பெருமை என்ன அப்படின்னா, இந்த சமம் தமம்னு சொன்னமோனோ, அதாவது மனச பட்டிமேயாதபடி அடக்கி வைக்கிறது. முதல் பாசுரத்திலேயே இந்த மனசினுடைய இதை சொன்னார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், அயர்வரம் அதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனநேன்னு, அந்த சுடரடின்னு பாதுகேன்னு சொன்னமோ இல்லையோ, அந்த மாதிரி அந்த மனசு கேட்டு தான் அதுக்கு சொல்றார். ரெண்டாவது வாசுரத்துல மனநக மலமர மலர்மிசை எழு தரும் மனநுணர் அளவிலன் பொறி உணர் அவையிலன். இப்போ இந்த மனச நாம அடக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த மனசுல கப்பி கிடக்கு பாருங்கோ அந்த ரஜோ தமோ குணங்களை, அதை தூக்கி வெளியில கெல்லி போடணும். அந்த அகங்காரம் மமகாரம்ங்கிறதான ரெண்டு பேய் மனசுல குடியிருக்க, அந்த குடியிருக்கிற பேய்களை வெளியில தூக்கி போடணும். அப்படி போட்டால் ஒழிய நமக்கு ஆத்ம ஞானமான விஞ்ஞானம் மனசுக்குள்ளே வந்து உக்காராது. அது உக்காராத பரியந்தம் எம்பெருமான பத்தியதான நினைவு நமக்கு கண்டிப்பா வராது. ஏன்னா ஆகமங்களா இருக்கட்டும், அதெல்லாம் வேதங்களுக்கு நிதி புதையல்னு சொல்ற. இப்போ இந்த வேதத்தை யாராவது பண்ணாளான்னா அதை யாராலும் பண்ணப்படல, அபௌருஷேயம்னு சொல்றான். அது எம்பெருமான் கூட எழுதினவன் கிடையாது, அது நித்தியம். பெருமாள் எப்படி நித்தியமோ அதே மாதிரி இந்த வேதங்களும் நித்தியம். பெருமாள் எப்படி எல்லா காலத்திலேயும் இருக்கானோ அந்த மாதிரி இந்த வேதமும் சதா சர்வ காலமும் இருக்கு, எல்லா காலத்திலேயும் இருக்கு. அதனாலதான் அந்த வேதங்களை அனுதய நிதனங்கள்னு சொல்ற, அதாவது உற்பத்தி நாசம் ரெண்டுமே இல்லாதது, அதாவது தோற்றமும் கிடையாது அழிவும் கிடையாது, அதுல உற்பத்தியும் கிடையாது விநாசமும் இல்லேன்னு நம்ம தெளிவா சொல்ற. அதனாலே அது நித்தியம், அது நிரந்தரம். அந்த வேதங்கள் தான் நமக்கு கிடைத்தற்கரிய பொக்கிஷம் நிதி. பிராமணானாம் தனம் வேதகான்னு சொன்னான். எவ்வளவோ காசு பணத்திலேயே கொழித்த நம் ஆச்சாரிய சர்வபூமர் அளவந்தார், தனம் மதியம் தவபாத பங்கஜம் கதானு சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா நடல. அந்த எம்பெருமான இந்த ஊன கண்களாலே எப்பொழுது நான் சேவிக்கப் போறேன், தனம் மதியம் தவபாத பங்கஜம், எம்பெருமானே என்னுடைய மிகப்பெரிய சொத்து தனம் எது தெரியுமா, அது தேவரையினுடைய திருப்பாத கமலங்களே. தனம் மதியம் தவபாத பங்கஜம், இந்த எம்பெருமானுடைய திருவடியிலே அசஞ்சலமான நித்திய கைங்கரியம் ஸ்ரீவைகுண்டத்தில் பெறுவது என்பதுதானே மோக்ஷம். அந்த மோக்ஷத்தை தானே நாம எல்லாரும் ஆசைப்படுறோம். இப்போ பெரிய நிதி ஐஸ்வர்யத்திலேயே உயர்ந்த ஐஸ்வர்யம் எது அப்படின்னா முக்தனாவதுதான் நாம் மிகந்த, அதாவது அபரிமிதமான ஐஸ்வர்யத்தை பெறுவது என்பது நமக்கு எப்ப சாத்தியமா இருந்ததுன்னா நாம் முக்தனாகும் போதுதான். அனாவத்தி சப்தாத் அனாவத்தி சப்தாத்ங்கிற அந்த கடைசி பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்றதுக்கு வந்த பாஷ்யக்காரர் அவதாரிகையா எதி வர்ம புருஷா யுக்தம் முக்த ஐஸ்வர்யம். அப்போ இந்த முக்தன் என்பது தான் அது மிகப்பெரிய ஐஸ்வர்யம். கிடைத்தக்கரிய ஐஸ்வர்யம்ங்கிறது எது? இந்த நாம் முக்தனாகும் தன்மை. அங்க என்ன பண்ண போறோம்? எம்பெருமானுடைய திருவாடி வாரத்தில் அவனுக்கு அசஞ்சலமான நித்திய கைங்கரியம் தானே பண்ண போறோம். அதனாலே அந்த எந்த எம்பெருமான் திருவடிய உயர்ந்த நிதியாக வேதங்கள் சொல்லுகிறதோ அந்த புதையல், அந்த சொத்து, அது என்ன பண்ணுமா? ரட்சிக்கப்பட வேணும்னு நினைக்குமா? எத அந்த ஸ்ரீயோடு சேர்ந்த பெருமான் இருக்கானே மாதவன், அந்த மாதவ பத கமலங்களை. அதனாலதான் அதுல மாதுஷாம் மாதவசிய பதகமலமிதம் தே பாதுகேன்னார் சுவாமி தேசிகன். ஏன்னா பிராட்டியோடு சேர்ந்த பெருமாள் தான், அது உபாய வேளையிலேயா இருக்கட்டும் உபேய வேளையிலேயா இருக்கட்டும், நாம சரணாகதி பண்ணும்போதும் மிதுனமே பிராப்தியம். அதே மாதிரி பலன் கொடுக்கிற தசையிலேயும் ஸ்ரீவைகுண்டத்திலேயும் எம்பெருமான் எம்பிராட்டி இருவருக்கும் சேர்ந்தேதான் நாம் கைங்கரியம் பண்றோம். அதனால இது இந்த வேதங்கள் நமக்கு நிதி, ஒரு புதையல், அது மிகப்பெரிய ஐஸ்வர்யம் சொத்து. அப்போ நாம ரட்சிக்க வேண்டிய வஸ்து எதுன்னு பார்த்தா அந்த எம்பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமானுடைய பத கமலத்தை நாம் ரட்சிக்க வேணும்னு நினைக்குமா? அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைய, அந்த திருப்பாத கமலங்களை, பெருமாள் எம்பெருமானுடைய திருவடி ரெண்டையுமே ஹே பாதுகையே நீதானே தூக்குகிறாய், நீதானே ரட்சிக்கிறாய், காக்கிறாய். அதனாலே ஹே பாதுகே உன்னுடைய ரக்ஷிய வஸ்து பகவத் பாத கமலம். இப்போ எம்பெருமான் இடத்திலே நாம் செல்ல வேணுமானால் அவன் திருவடி நமக்கு கிடைக்க வேணும்னு நாம் ஆசைப்பட்டோம்னா அத இந்த பாதுகிட்ட நாம பிரார்த்திச்சா நமக்கு ரொம்ப சுலபமா கிடைச்சிடும். நமக்கு நேரா எம்பெருமானை ஆச்சாரியாள் மூலமா பிரார்த்திச்சு கிடைக்கதை காட்டிலும் ஆச்சாரியாள் மூலமா பாதுகையை நாம பிரார்த்திச்சோன்னு வச்சுங்கோ, அப்போ நமக்கு அந்த பாதுகைகள் எம்பெருமானையே பிரசாதிச்சு கொடுக்கும். அப்போ எந்த சர்வ லோகங்களையும் எம்பெருமானுடைய திருவடியானது ரட்சிக்கிறதோ அப்படிப்பட்ட அந்த திருவடிகளையே ரட்சிக்கின்ற மகிமை ஹே பாதுகைகளே உங்களுக்கு தானே இருக்கு. அதனால உங்களை காட்டிலும் சக்தியானது இந்த லோகத்தில் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை கலக்கிறார் சுவாமி தேசிகன். கவிதார்கி சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.